புட்ட ஒன்ன தெரிஞ்சேதான் மாட்டிக்கிட்ட. தெரியாம பார்த்து புட்ட ஒன்ன தெரிஞ்சேதான் மாட்டிக்கிட்ட. என்ன நடக்க போகுதோ, எங்கு முடிய போகுதோ, தொல்லையாச்சிடி தூக்கமே போச்சுடி. ரூபெண்டி